யானை உறுதியில் பெற அப்போ அவர்களுடைய பெயர் அந்த எப்பவுமே சாத இந்த சாதி அவர்களாக قالوا هي عيسى يعبى من دون الله فإذا عيسى قيام فالشبهات لا يمكن القضاء عليها إنما العبد إنما العبد واجبه إقامة الحجة بالكتاب والسنة.